அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் உரையில் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹுக்கு இருக்கிற பண்பை குறித்து சில விஷயங்களை சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். இந்த ரஹ்மான் என்கிற அல்லாஹ்வுடைய பண்பும் ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய பண்பும் ஒரே வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது. ரஹ்மத் என்பதிலிருந்து தான் ரஹீம் என்கிற சொல்லும் வருகிறது, ரஹ்மத் என்பதிலிருந்து தான் ரஹ்மான் என்ற சொல்லும் வருகிறது. அப்போ ரஹ்மத் என்றால் கருணை, இரக்கம் இப்படிங்கிற அர்த்தம் ரஹ்மத்துக்கு இருக்கிறது. அப்போ ரஹ்மத் என்ற சொல்லிலிருந்து பிறந்த ரஹ்மான் என்பதும் அதே சொல்லிலிருந்து பிறந்த ரஹீம் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களாக இருக்கின்றன. ஒரே சொல்லிலிருந்து பிறந்திருக்குமே ஆனால் ரெண்டு எதுக்கு? ரஹமத்திலிருந்து பிறந்திருக்கிறது. ரஹ்மான் என்று மட்டும் சொன்னாலே போதும், அல்லது ரஹீம் என்று மட்டும் சொன்னாலே அந்த அர்த்தம் வந்துடும். அருள்ங்கிறதன் அர்த்தம் அருள் செய்பவன் என்று வந்து விடுமையானால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம், ரஹ்மான்னு சொல்கிறான் ரஹீம்னு சொல்கிறான். அப்போ அர் ரஹ்மான் இர்ரஹீம் அல்ஹம்து சூராவில் கூட ரபில் ஆலமின் சொல்லிவிட்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் வந்து ரஹமத் என்று சொல்லிலிருந்து தனக்கு ஒரு பெயரை சுட்டிக்கொள்வதாக இருந்தால் அதையும் ரெண்டு வார்த்தையை கொண்டு சூட்ட வேண்டும் என்றால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. மூலச்சொல் ஒன்றாக இருந்தாலும் ரஹ்மான் என்பதனுடைய விளக்கமும் ரஹீம் என்பதனுடைய விளக்கமும் வித்தியாசப்பட்டு இருக்கிறது. இந்த ரஹ்மான் என்கிற சொல் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிம்பாங்க, அதாவது அது அதிகபட்சமாக, அது மிஞ்ச ஆலை இல்லை அதுக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. பெரியவங்கிற ஆக பெரியவங்கிறமில்ல, அந்த கருத்தை தருவதற்கு தான் ரஹமத் என்பது ரஹ்மான். ரஹ்மான் என்றால் மிக மிக மிக அதிகமாக அருள் செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ரஹீம் என்பதற்கு அந்த அர்த்தம் அருள் செய்கிறமோன்ற அர்த்தம் தான் வரும். அப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் விரிவாக்கம் செய்யும் பொழுது வித்தியாசம் இருக்கிறது. அப்போ வித்தியாசம் இருக்கிறன்னு சொன்னால் என்ன வித்தியாசம் என்றால், இப்போ அல்லாஹ் செய்கிற அருளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ரெண்டு வகையாக இருப்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். குரானை படிப்பவர்கள் பார்க்கலாம், ஹதீஸை படிப்பவர்கள் பார்க்கலாம், பயான்களை கேட்பவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய நூல்களை வாசித்தால் தெரியும். என்ன ரெண்டு அருள்? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து அருள் செய்கிறான். யாருக்கு செய்கிறான்? எல்லோருக்கும் செய்கிறான். இந்த அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று சொன்னால் நல்லவருக்கும் செய்கிறான், கெட்டவருக்கும் செய்கிறான். அல்லாஹ்வே இல்லை என்று மறுக்கிறாங்களே அவங்களுக்கும் செய்கிறான். அல்லாஹ் மாதிரி நிறைய அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கும் செய்கிறான். அப்போ அல்லாஹுவை ஏற்றவர்களுக்கும் ஏற்காதவர்களுக்கும் பாவிகளுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் என்ற வேறுபாடு இல்லாமல் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அருள் செய்கிறான். உதாரணமாக குழந்தை என்பது ஒரு அருள் தானே, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அருள். அது முஸ்லீமுக்கு மட்டுமா இருக்குது? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குழந்தை இருந்தால் அல்லாஹோட ரஹமத்தான் அது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு வாரிசுகள் எல்லாம் வழங்குறான் என்று சொன்னால் அவங்களுக்கு ரஹமத்து செய்கிறான் என்றது அர்த்தம். மழை ஒரு ரஹமத்து தான், மழை பொழி வைக்கிறானே அது யாருக்கு? முஸ்லீம் மட்டும் தேர்ந்தெடுத்து முஸ்லீம்கள்லாம் தனியாக போய் இடத்துல எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு மாத்திரம் மழை தருகிறேன் என்று தருகிறானா? எல்லாருக்கும் தருகிறானா? அப்போ மழை என்கிற ஒரு அருள் வந்து முஸ்லீமே இல்லாத நாடுகளுக்கும் இருக்கிறது, முஸ்லீமே வாழாத ஊர்களுக்கும் இருக்கிறது. அப்போ மழை என்கிற ஒரு அருளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது எப்படி எல்லாம் தர்றான்? வேறுபாடு இல்லாமல் தர்றான், அருள் தான் செய்கிறான். அந்த அருளை எப்படி செய்கிறான் என்று சொன்னால் நல்லவன் கெட்டவன் வேண்டியவன் வேண்டாம் இதை பார்க்குறதில்ல, எல்லாருக்கும் அள்ளி போட்டுறான். பொருளாதாரம் ஒரு அருள், செல்வம் காசு பணம் அருள். இந்த காசு பணம் என்கிற ரஹமத்து செய்வதற்கு அல்லாஹ் என்ன அளவுகளை வைத்திருக்கிறான்? விரும்பியதா? அவன் விரும்பியதான் அளவுகள். அவன் விரும்புனா நல்லவனுக்கு கொடுப்பான், விரும்புனா நல்லவனை தெருவில் விட்டுருவான், அவன் விரும்பினால் கெட்டவனுக்கு கொடுப்பான், விரும்பினால் கெட்டவனை தெருவில் விட்டுருவான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த பொருளாதாரத்தை வழங்குவதற்கு ஏதாவது நல்லவன் கெட்டவன் பார்த்து யாரெல்லாம் ஐங்காலம் தொழுகிறீர்களோ அவர்களுக்கு அதிக செல்வம், தகச்சத்தெல்லாம் தொழுதால் அதை விட கூடுதலான செல்வம், தொழுகையை விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கம்மியான செல்வம், இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு செல்வமே இல்லை, இப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறானா? இல்லை. நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம், கண் முன்னாடியே நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையை தாண்டித்தான் அல்லாஹுடைய இந்த ரஹமத் இருக்கிறது. அப்போ அல்லாஹுடைய அருள் என்பது இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த அருள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரோக்கியம், சுகாதாரம் மனுஷனுக்கு தேவை இருக்கிறது. இந்த ஆரோக்கியம் என்பது நல்லவனுக்கு மட்டுமா இருக்குது? நல்லவனுக்கு ஆரோக்கியமாக இருக்கான், கெட்டவன் ஆரோக்கியமாக இருக்கான். நல்லவனுக்கு நோயை கொடுத்து அந்த ரஹமத்தை எடுத்துறான், கெட்டவனுக்கு நோயை கொடுத்து ரஹமத்தை நீக்கி விடுகிறான். அப்போ ரஹமத்து என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகிற அருட்கொடைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அனைவரையும் வியாபிக்கிற வகையில் இருக்கிறது, பிரித்து பார்க்காமல் அனைவரையும் வியாபிக்கிற வகையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அருள் செய்கிறான். அதே அல்லாஹ் வந்து இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான், அங்கே போனோம் என்று சொன்னால் அவனுடைய அருள் அனைவருக்கு இருக்குமா? அனைவரும் வியாபித்து அம்பிட்டு பேர் சொர்க்கத்துக்கு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அங்கே என்ன செய்கிறான் அல்லாஹ், அது ஒரு ரஹமத் தான் செய்கிறான். அங்கே எப்படி அருள் செய்கிறான் என்று சொன்னால், நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவனாக வாழ்ந்தீங்க அவனுக்கெல்லாம் சொர்க்கம், அல்லது கெட்டவனாக வாழ்ந்தீங்க நான் மன்னிச்சிட்டேன் அவனுக்கெல்லாம் சொர்க்கம், யார் கெட்டவனாக வாழ்ந்த நான் மன்னிக்கவில்லையோ அவர்களுக்கு நரகம். அந்த நரகத்துக்கு போடுவதில் கூட சிலருக்கு நிரந்தர நரகம், சிலருக்கு கொஞ்சம் நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துரு, இப்படியான நரகம். இந்த இந்த அருள் எந்த மாதிரி இருக்கிறது? துன்யாவில் அல்லாஹ் செய்கிற அருள் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஆகிரத்தில் அல்லாஹ் செய்கிற அருள் வேறு மாதிரியாக இருக்கிறது. துன்யாவுடைய அருள் வந்து நல்லவன் கெட்டவங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆகிரத்துடைய அருள் என்பது அவன் யாரை பொருந்தி கொண்டானோ, அதை விரும்புகிறானோ அவனுக்கு மாத்திரம் கிடைக்கிறது. அப்போ ஒன்று வந்து உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சூப்பரில் டிகிரார் ரஹமான்கிறம ரஹமானுக்கு இது அர்த்தம். ரஹமான்னு சொன்னால் மிக மிக அதிகமாக அருள் செய்கிறவன்கிறீங்கல்ல, இங்கே தான் அல்லாஹ் செய்கிறான். துன்யாவில் தான் அவன் ரஹமானாக இருக்கிறான். ரஹமான்னு சொன்னால் வேறுபடுத்தி பார்க்குறதில்ல, யாராக இருந்தாலும் வாங்கிக்க, நீ கெட்டவனாக இருந்தால் நான் தான் உனைய காப்பாற்றணும், கெட்டவனாக இருந்தால் நான் தான் உனக்கு அருள் செய்யணும், கெட்டவனாக இருந்தால் நான் தான் உனக்கு ஆரோக்கியம் தரணும் என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் தாராளமாக செய்கிறான்ல எல்லாருக்கும். அந்த மாதிரி அனைவருக்கும் வேறுபடுத்தி பார்க்காம, நல்லவன் கெட்டவன் ஏற்றுக்கிட்டவன் ஏற்றுக்கிறாதவன் இதெல்லாம் பார்க்காமல் அனைவருக்கும் அல்ல அருள் செய்கிறார். சூப்பர்லேட்டிவ் தான், ரொம்ப அதிகமான பேருக்கு உதவி செய்யக்கூடியவன், அருள் செய்யக்கூடியவன் என்ற கருத்தை தருவதற்கு தான் இந்த ரஹமான்கிற வார்த்தை. இந்த துன்யாவில் அல்லாஹுடைய அருள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற ஒரு சொல்லு ரஹமான் என்பது. ரஹீம்ங்கிறது என்னென்னு கேட்டால், இது புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்மளை இறக்கம் காட்டுறோம். பசிக்குதுன்னு உங்கள் புள்ள சாப்பாடு வாங்கி கேட்குது, சாப்பாடாகி கொடுக்குறீங்க. ஒரு யாசகம் கேட்குறவன் பசிக்குதுன்னு சொல்கிறான், அவனுக்கு சாப்பாடாகி கொடுக்குறீங்க. இது ரெண்டுக்கு என்ன பேசிக்கு? ரெண்டுக்குமே கருணை தான் பேசிக். உங்கள் உள்ளத்தில் ஒரு கருணை இருக்குது, இரக்க உணர்வு இருக்கிறது, ஈரம் இருக்குது. அந்த ஈரம் இருக்கிற காரணத்தினால் உங்கள் பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க. ஒரு யாசகம் கேட்கக்கூடியவனுக்கு என்ன செய்கிறீங்க? சாப்பாடாகி கொடுக்குறீங்க. ஆனால் அது ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒருத்தனை கொடுக்கும் பொழுது அன்போடு கொடுக்குறீங்க, இன்னொருத்தனை கொடுக்கும்போது அன்புலாம் இருக்காது, ரொம்ப நேசிச்சு பிரியப்பட்டு அப்படியா கொடுக்குறீங்க? அவன் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க, திருப்பி ஒருக்க வந்தால் கூட உங்களுக்கு யாவும் வராது. அப்போ அவன் யாருன்னு அங்கே பார்க்கல, அவன் மீது அன்பு செலுத்தி நல்ல பிள்ளை நம்ம விரும்புவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதில்ல. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொடுக்குற யாசகம் இருக்குது இல்லையா, அதுலேயும் ரஹமத் இருக்கிறது. ஆனால் அந்த ரஹமத் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், துன்யாவில் வந்து அல்லாஹ் எல்லாருக்கும் தர்றானே அந்த மாதிரி ரகமத்தாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குற ரகமத்து எப்படியா இருக்கிறது? அவனுக்கு கொடுக்கும் இறக்கமும் காட்டுறீங்க, வாங்கி கொடுக்கும் அன்பு பாசம் உங்களுக்கு என்ன செய்கிறது, உங்களுடைய சாப்பாட்டை ஒதுக்கி கூட அவனுக்கு கொடுப்பீங்க. யாசகம் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பீங்க, நமக்கே பத்தாமல் இருக்குத போப்பா இல்லைன்றோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அன்பு அக்கறை எல்லாம் சேர்ந்து அருள் செய்கிறோம். வேற ஒருத்தனுக்கு உதவிகள் செய்யும் பொழுது நம்ம அந்த மாதிரி செய்கிறது, இறக்கப்படுறோம் கூட இருக்கிறது நான் வச்சுப்போம் என்று போனால் போதுன்னு கொடுக்கறது, அலட்சியமாக கொடுக்கறது, வெறும் இறக்கம் மட்டுமே இருக்கிறது. இப்படியான வகையில் நம்ம அருள் செய்கிறோம். உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமளே அருள் செய்கிறோம். எப்படி அருள் செய்கிறோம்? வேண்டியவனுக்கு அன்போடு அருள் செய்கிறோம். வேண்டாதவனாக இருந்தால் அல்ல, யாருன்னு தெரியாதவனாக இருந்தால் அவனுக்கு அன்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் அருள் செய்கிறோம். இதுவும் அருள் தானே. அப்போ இப்படி மனிதர்கள் எப்படி இப்படி ரெண்டாக பிரித்து செய்கிறார்களோ அதே மாதிரி தான் அல்லாஹ் செய்கிற மாதிரி தான் நம்ம ஆக்கியிருக்கோம். அப்படி சொல்லலாம், திருப்பி அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான், அவன் எப்படி அந்த அருள் செய்வதை இருவிதமாக செய்கிறானோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம், அருள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கு வந்து எல்லை இல்லாமல் அருள் செய்கிறவன் வரும் பொழுது அது துன்யாவில் அருள் செய்கிறதையும் குறிக்கும், ஆகிறதுக்கும் குறிக்கும். ஆகிறதுல ரஹ்மான் தான், அதாவது ரஹ்மான் என்பது வந்து துன்யாவில் வாரி வாரி வழங்குறான எல்லாத்துக்கும், அந்த வகையிலையும் மறுமையிலையும் வழங்குறான் இல்லையா, அந்த அளவற்று அவருக்குள்ள அடங்குது. அப்போ துன்யாவிலையும் அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ஆகிறத்துலேயும் ரஹ்மானாக இருக்கிறான். இந்த ரஹீம் என்பது வந்து இங்கே வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறதில்ல, பிரித்து பார்க்கறதில்ல, அங்கே வந்து எல்லாருக்கும் கொடுப்பதில்லை, ஆகிரத்தில் ரஹீமாக மட்டும்தான் இருக்கிறான். ஆகிரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவன் என்னவாக இருக்கிறான் என்றால், நான் விரும்பியவனுக்கு தான் கொடுப்பேன், நான் வெறுக்கிறவனுக்கு கொடுக்க மாட்டேன், நஞ்சு மாதிரி வெறுப்பேன் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். துன்யாவில் ஒருத்தனை நஞ்சு மாதிரி வெறுப்பேன் அவனுக்கு கொடுப்பேன், ஃபிரவனுக்கு கொடுப்பேன், காரனுக்கும் கொடுப்பேன், அபூஜெயிலும் கொடுப்பேன், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், தான் வெறுக்கக்கூடியவர்களுக்கும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சொல்ல அல்லாஹ் தனக்கு வச்சுருக்கான், ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம், ரஹ்மான் என்று சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் வேறுபடுத்தி பார்க்காம அவன் அந்த நம்மளை நேசிக்கிறானா இல்லையா, நமக்கு உதவியாக இருக்கிறானா இல்லையா, அல்ல இருப்பானா இல்லையா, இதை பற்றியெல்லாம் கவனிக்காமல் ஒரு அள்ளி அள்ளி கொடுக்குற தன்மைக்கு பேர் தான் ரஹ்மான்ங்கிறது. அந்த அளவற்று அருள்ங்கிறது அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தம். இந்த ரஹீம் என்பதுக்கு அருளாழ்ந்தும் அர்த்தம் செய்யாமல் அன்புடையோன்னு சொல்கிறோம், அதுவும் அருள் தான உண்மையில். ஏன் அப்படி பிரிக்கிறோம் என்று கேட்டால், இந்த அன்போடு உள்ள அருளைத்தான் நல்லவங்களுக்கு செய்வோம். ரஹமத்தில் இருந்தால் ரெண்டுமே வருகிறது. ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் செய்கிறோம், அளவற்ற அருளாளன் ரஹ்மானுக்கு. இன்னொரு சொல் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன். பிஸ்மில்லாக்கு எப்படி அர்த்தம் செய்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் அளவற்ற அருளாளனும் ரஹ்மான். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ரெண்டுமே ரஹமத்து சொல்லு தான். ஒன்றுக்கு அளவற்ற அருளாளன்கிறீங்க, இன்னொன்றுக்கு வந்து அன்புடையவன்கிறீங்க. எதுக்கு அந்த வார்த்தையை நம்ம போடுறோம் என்றால், இது அன்போடு கூடிய அருள் தானே இது. ஒரு தேர்ந்தெடுத்து நீங்கள் அருள் செய்கிறீங்கன்னா அது அன்பு கலந்த அருள். தேர்ந்தெடுக்காமல் அருள் செய்கிறீங்கன்னா அன்பு இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் இருக்கலாம். அன்பு இருந்தாலும் செய்வீங்க, அன்பு இல்லாட்டாலும் செய்வீங்க, அது வந்து அருள்னு சொல்லிடுவோம். அன்பு என்று எப்போ சொல்லுவோம் என்று கேட்டால், நம்ம பிள்ளை, நம்ம நண்பன், நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்ம தாய், நம்ம தந்தை இப்படின்னு வரும்ல, இப்படியான ஒரு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு செய்கிற அருளில் தான் அன்பு கலந்துருக்கும். அதனால என்ன செய்கிறாங்க, ரஹ்மான் ரஹீம் என்பது ரெண்டுமே ஒரே வேர்ச்சொல்லிருந்து வந்தாலும் ஒன்று பாரபட்சம் இல்லாமல் அருள் செய்கிறவன் என்கிற அர்த்தத்திலையும், இன்னொன்று அவனை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவனுடைய திருப்தியை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிறவன் என்ற அர்த்தத்திலையும் இந்த ரஹீம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரஹ்மான் ரஹீம் ரெண்டும் இணைச்சே தான் ஒரே சூழலில் வந்திருக்கிறதுனால இந்த அழகிய பண்புகளை விளக்கும் பொழுது ரஹ்மானையும் ரஹீமையும் சேர்த்து அதை பிரித்து நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ரெண்டும் இணைத்து ஒரே விளக்கமாக சொல்கிறோம். ரஹ்மான் ரஹீம் ரெண்டையும் அல்லாஹ்வுடைய பண்பு தான், ரெண்டுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் வந்து இணைந்தே என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த ரஹமத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு இல்லையா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க, புகாரியில் 6000 நம்ம 6000வது ஹதீஸ், அதில் வருகிறது அல்லாஹ் வந்து இந்த ரஹமத்து என்கிற இந்த அருளை 100 பங்காக்குறான். அவன் எதை வேண்டாலும் நம்ம பங்கு போடுவான். இப்போ நம்மளே வெப்பத்தை பங்கு போடுறோம், அந்த காலத்தில் பங்கு போட முடியுமா, அந்த காலத்தில் மெட்டீரியலாக பொருளைத்தான் நம்ம இடப்படுவோம். இது 1 கிலோ 1 கிலோன்னு சொல்லுவோம், வேறு பொருளெல்லாம் கரண்டெல்லாம் இடப்பட தெரியாது, காற்றெல்லாம் இடப்பட மாட்டோம். இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த பேசுகிற சத்தத்தையும் இடப்படுறோம், இது இத்தனை ரிசிபிள், இந்த சத்தம் இதில் வருது அப்படின்னு சொல்கிறான், மூச்சு விடுறதை இட போடுறான், இதய துடிப்பை இட போடுறான், ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை இட போடுறான். அப்போ நம்ம இட போடுற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த அந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க, அந்த காலத்தில் உள்ளவன் சத்தத்தையெல்லாம் இட போட்டின்னு வைங்க திருக்கன்றாங்க, இந்த காலத்தில் கண்டுபிடிச்ச பிறகு சொல்லும் பொழுது ஆமாம் சத்தத்தையும் அளவையும் இட போடலாம் அப்படின்னு சொல்லி டெசிபிள்ங்கிற ஒரு அளவில் பண்ணுறாங்க. அப்போ ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் எதை வேண்டாலும் அளவு போடுவான், அளவிட முடியும் அவனுக்கு. அப்போ ரஹமத்துங்கிற அருள் இருக்குல்ல, அதை அல்ல கணக்கு போடுறான், அதை ஒரு பங்கிட்டு தர்றான். எப்படி இந்த ரஹமத்துங்கிற அருள் செய்கிற தன்மையை 100 பங்காக்குறான், 100 பங்காக்கி இந்த மனிதர்களுக்கும் அதை நம்ம கொடுக்கணும், உலகத்துக்கும் கொடுக்கணும். நான் அருள் செய்கிற மாதிரி என்னுடைய படைப்பினங்களும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு அருள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தன்மை நம்ம வைக்கிறான். படைக்கும் பொழுது அவன் எப்படி கருணையான இருக்கிறானோ அந்த மாதிரி நம்ம அந்த பிரதிபலிக்க நம்மள்கிட்ட என்பதற்காக நமக்கு தந்திருக்கிறான். அவன் தரலன்னு வைங்க, ஆடு மாடெலாம் கூட அருளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது வந்து ரத்த தானம் செய்யுமா, தொண்டு செய்யுமா, அது உண்டு அது வேலை உள்ளுன்னு போயிடும். அதுலேயும் கொஞ்சம் இருக்கிற அருள். அப்போ அருள் செய்கிறது என்பது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த அருள் செய்கிற தன்மை மனிதர்களுக்கும் கொடுக்கணும், படைப்பினங்களுக்கும் கொடுக்கணும், ஆடு மாடு கூட கொடுக்கணும் என்று நினைத்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா, மொத்த அருள் நூறுன்னு வச்சுக்கிறங்க, அதில் 100 துண்டை வெட்டி ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் வந்து உலகத்துக்கு தர்றான். அந்த ஒரு பங்கு அப்படி பிரிச்சுக்கிறோம், ஒரே ஒரு இந்த ஒரு பங்கு அறுவடை தான். நம்ம அத்தனை பேருக்கு பிரிச்சுருந்தா என்ன வரப்போகுது, பல்லாயிரம் பல்லாயிரம் கோடியில் ஒன்று தான் நமக்கு வரும். அல்லாஹ் வந்து ஒரு பங்கை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒன்று தரல. அருள்ங்கிற அந்த தன்மையை, குணாதிசயத்தை 100 பிரித்து 99 அவன் வைத்துக்கொண்டு அந்த ஒன்றை உங்களுக்கு தருகிறான். உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் தரவில்லை, அந்த ஒன்று தான் அப்படி போயிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இன்னைக்கு வரைக்கும் வர்ற நம்ம வரைக்கும், இனிமேல் வரக்கூடிய மக்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கு நல்லா பிரித்து கொடுத்த என்னன்னு கேட்டால், அந்த ஒரு சதவீதம் இருக்குதா, அந்த 1% கிடைத்த சின்ன சின்ன துணுக்குகள் தான். இப்படி பிரிச்சுட்டானா, பிரிச்சுட்டு தன்னிடத்தில் 99 பங்குகளை வைத்துக்கொண்டான். நல்லா வைத்துக்கொண்டு அஞ்சல பின்னாடி ஜுசான் வாஹிதா, இந்த மண்ணுலகுக்கு பூமிக்கு ஒரு பங்கை தான் இறக்கி வைத்தான். இந்த ஒரு பங்கை இறக்கிறான். ஒபின் தாலிக்க எத்தராகமுல் கல்கு, அந்த அருள்ங்கிறத நமக்கு தந்திருக்கிற காரணத்தினால்தான் படைப்பினங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கம் காட்டி கொள்கிறார்கள். நீங்கள் எனக்கு இறக்கம் காட்டி, நான் உங்களுக்கு இறக்கம் காட்டுறேன், சொந்த மதத்துக்கு இறக்கம் காட்டுறேன், வெளி மனுஷனுக்கு இறக்கம் காட்டுறோம், ஆடு மாடு கூட இறக்கம் காட்டுவோம், பலதுக்கு இறக்கம் காட்டுறமா இல்லையா. இந்த இறக்கம் காட்டுகிற தன்மையெல்லாம் அல்லாஹ் பிரித்து தந்திருக்கான். அந்த ஒரு பங்கு, அந்த ஒரு துகள் நம்ம துகள் தான் இருக்கிறது. அந்த துகளை கொண்டு தான் நீங்கள் வந்து பாப்பாவுக்கு உதவி செய்கிறீங்க, அந்த துகளை கொண்டு தான் அம்மாவுக்கு உதவி செய்கிறீங்க, அந்த துகளை கொண்டு தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்கிறீர்கள், அந்த துகளை கொண்டு தான் தான தர்மம் செய்கிறீர்கள், அந்த துகளை கொண்டு தான் பிறருக்கு உதவியாக இருக்கிற எல்லாமே. அப்போ நம்ம செய்கிற எல்லா விதமான உபகாரம் என்னென்னு கேட்டால், அந்த ஒரே ஒரு பங்கை போட்டு பிரித்து கொடுத்துருக்கிறானே, அதுதான் நம்மள்கிட்ட உள்ள அருள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹத்தா தர்ஃபால் ஃபரசு ஹாஃபிரஹான் வலதிகா, ஒரு குதிரை இருக்கிறது, அதனுடைய குட்டி கீழே நிற்கும், கால் கீழே வரும்போது அந்த குதிரையை மிதிக்காமல் என்ன செய்யும், காலை பக்குவமாக நவட்டி வைக்கும், தன் குட்டியின் மீது காலை வைத்தால் அந்த குட்டி செத்து போயிடும் என்பதற்காக வேண்டி அந்த குதிரை தன்னுடைய காலை குட்டியின் மீது வைக்காமல் நகர்த்தி கொள்கிறத, அது கூட அந்த ஒரு பங்கு ரஹமத்தினால தான். குழந்தை அதுக்கு ரக அந்த குட்டி மீது ரஹமத் இருக்கிறது. தாய் குட்டிக்கு வந்து, தாய் குதிரைக்கு வந்து குட்டி குதிரையின் மீது என்ன இருக்கிறது, ரஹமத் இருக்கிறது, இறக்கம் இருக்கிறது. இறக்கம் இருக்கிறதுனால தான் எதாவது மிதித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கும், எதையுமே பார்க்காது. தன்னுடைய குட்டின்னு வந்தவுடனே அப்படி நவட்டிக்கிறது. அது கீழே வேறு ஆட்டுக்குட்டியாவது ஒரே மிதியாக மிதிச்சுக்கணும், கண்ணு குட்டி போனால் ஒரே மிதியாக மிதிச்சிடும், அப்போ கால் கிட்ட போனால் எட்டி உதச்சிடும் கழுதை குதிரை. ஆனால் தன் குட்டியை உதைக்குமா, அப்போ தன்னுடைய தன் குட்டின்னு தெரிஞ்ச உடனே இது நம்ம இறக்கம் காட்டணும், நம்ம குட்டி என்று அது நினைக்கிறதா இல்லையா. நம்ம தமிழில் பழமொழி, கோழி மிதித்து குஞ்சு முடமாகாதுன்னு சொல்லுவாங்க. கோழி குஞ்சுகளை மேய்க்கக்கூடிய தாய்க்கு, தாய் கோழி இருக்கா இல்லையா, அது குஞ்சியை மிதிக்கும், மிதித்ததுனால சட்டினி ஆயிடுறானா. நேற்று பொறித்த குஞ்சு தானே, நேற்று பொறித்த குஞ்சியை தான் கோழி மிதித்தா என்ன ஆகும், அது சட்டினி ஆயிரும். அதை காலை வைக்கும்போது ஒரு செகண்டில் அந்த மூளை வேலை, நம்ம குஞ்சுன்னு சொல்லி வைக்கிற மாதிரி இருக்கும், பட்டு மடாமல் தான் வைக்கும். அதனால் கோழி மிதித்து குஞ்சு முடம் மிதிக்கிற மாதிரி மிதித்தா முடமாகி போயிடும், அது மிதிக்கிறதே இல்லை. நமக்கு தெரிய மிதிக்கிற மாதிரி குஞ்சினோன்னு என்ன செய்யுது, அப்படி கால் பேலன்ஸ் பண்ணி அழுத்தம் இல்லாமல் வைக்கிறது. அப்போ கோழி மிதித்து குஞ்சு முடமாகாதுங்கிறானே, அது முடமாகாத வகையில் அதை வைக்கிற அது ரஹமத் தான். அது எப்படி குதிரை வந்து தன்னுடைய குட்டியை வந்து மிதிக்காமல் பக்குவமாக வைக்கிறதோ, அதே மாதிரி செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ரஹமத் என்கிறதை பங்கு வச்சு உனக்கு தந்திருக்கிறான் இறைவன். இது புகாரியில் 6000 ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண், ஒரு கைதியை பிடித்து வந்திருக்கிறாங்க. அந்த கைதியில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பருவத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு குழந்தைய எடுத்து பால் ஊட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இந்த தாய் வந்து பால் சுரந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாளே, இவள் தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே தூக்கி போடுவாளேன்னு நீங்கள் நினைப்பீர்களான்னு கேட்குறாங்க. ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பால், கைதியாக இருந்த ஒரு தாய் குழந்தைக்கு பால் சுரந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறான், அணைத்து வைத்து கொண்டு பால் ஊட்டுகிறாள். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது வந்து புகாரில் 5999. அதில் என்ன வருது? இந்த குழந்தையை வந்து இந்த தாய் நெருப்பிலே போடுவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அது போட மாட்டா சகாபாக்கெல்லாம் எப்படி போடுவா, தாய் வந்து இப்படி பிள்ளைய கொண்டே போடுவா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் வந்து இந்த தாய் இந்த குழந்தை மீது வைத்திருக்கிற அன்புனால தான் போட மாட்டேங்கிறான். இதை விட அவன் அதிக ரஹமத்து உள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தை கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்து வந்து தாய் குழந்தையின் மீது வைக்கிற ரஹமத்தை விட பல பல மடங்கு அதிகம் என்பதை விளக்குவதற்காக இப்படி செய்கிறார்கள். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து 99 பிரித்தான் இல்லையா, ஒரு பங்கை இந்த உலகம் தந்தாங்க இல்லையா, 99 பங்கை அவன் கியாமத்து நாளுக்காக வைத்து கொண்டான். இப்போ நமக்கு அல்லாஹ் செய்கிற அருள் இருக்க, அது கூட இந்த உண்மையில தான் வருது. நமக்கு தந்திருக்க தந்தை மாத்திரம் இல்லாமல் 100 பங்கு அருளை எல்லாம் பிரித்து அதில் ஒரு பங்கை எடுத்து பூமிக்குன்னு ஒதுக்கிட்டான். அதில் அவன் செய்கிற அருள் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் இந்த பூமிக்கு செய்கிற அருள் இருக்க, நம்ம நினைக்கிற பெரிய பங்களா கொடுத்துட்டான், பெரிய ஆட்சியை கொடுத்துட்டான், பெரிய அதிகாரம் கொடுத்துட்டான், பெரிய நன்மை நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இதெல்லாம் அந்த ஒன்றுக்குள்ள தான். அல்லாஹுடைய 100 மடங்கு அருளில் அந்த 1 மடங்கு அருளைத்தான் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அவன் 99 கியாமத்து நாளுக்காக வைத்திருக்கிறான். இப்போ கியாமத்து நாளுக்கு முந்தி செய்கிற அவன் அருளெல்லாம் எதில் உள்ளது என்று கேட்டால், 99 தான் அது. அந்த 1/100 பங்கில் நமக்கும் கொஞ்சம் இதை கொடுத்துப்பட்டு அவன் நமக்கு அருள் செய்கிறான். அப்போ அல்லாஹ் செய்கிற இந்த அருளையெல்லாம் நம்ம பெருசு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எது பெருசு? பெரிய பொங்கலாக இருக்குது, அது இருக்குது அப்படி நினைக்கிறோம். ஆனால் அவன் அங்கே தரக்கூடிய எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு தர்றது இந்த பூமி அளவுக்கு இருக்கும். அல்லாஹ் ஒரு மனிதன் செய்கிற அவனுக்கு கூலியாக தரும் சாரிவோ இலா மகபிரத்தையும் இலா ஜன்னத்தின் மகபிரா, ஜன்னத்தை நோக்கி வாருங்கள். அருந்துக சமவாத்து உள்ளார், அந்த ஜன்னத்துடைய சொர்க்கத்தினுடைய பரப்பளவு என்னவென்று சொன்னால் இந்த வான பூமி எல்லாம் சேர்ந்தது. இந்த பூமி வானம் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெருசாக இருக்கிறதோ அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று விரையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ சொர்க்கத்தில் அல்லாஹ் தருவதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குறான ஒரு பாக்கியம், அது இந்த உலகத்தை படைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பானே அதை விட ஜாஸ்தி. உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இருக்க, அவ்வளவையும் சேர்த்தாலும் அதை விட ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அங்கே கொடுக்கக்கூடிய அருள் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா 99 மடங்கு கொடுக்குறான் அதை. அதனால தான் 1:10, 1:7 அல்லாஹ் என்ன செய்ய கணக்கு பார்த்து தர்றதா, நீ தர்மம் செய்கிறீங்க, தர்மம் செஞ்சீங்க என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்கு அழகான உதாரணம் சொல்கிறான். நீங்கள் தர்மம் செய்தீர்களே ஆனால் அது ஒரு தானியத்தை போல. நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, 1 லட்சம் ரூபா நினைக்காதீங்க, அது ஒரு தானியம். அந்த தானியத்தை என்ன செய்கிறீங்க, மண்ணுக்குள்ளே புதைக்கிறீங்க, நம்மளோடு போயிடுது. இப்போ 1 லட்சம் ரூபா ஒருத்தனை கொடுத்தா நம்மளோடு போயிடுதுல, மண்ணுக்குள்ளே புதைச்சால் தானியம் போய்விடுது, போயிட்டு சும்மா இருக்குது, அழிஞ்சா போயிடுது. இல்லை, மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு நம்மளை விட்டு போய்விட்டது என்று நினைக்கிற அந்த தானியம் அது முளைத்து வருகிறது. வந்து என்ன செய்கிறது, 7 கதிர்களை விடுகிறது. ஃபீக்குள்ளி சும்புளத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 தானியங்கள் இருக்கிறது. ஒரு நெல் அல்லது ஒரு கோதுமை அல்லது ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம புதைத்தோம் என்று சொன்னால் அது முளைத்து வரும் பொழுது 7 கதிர் வருகிறது. உதாரணத்துக்கு சொன்னால் ஏன் நிறைய கதிர் வரலாம் இருக்கிறது, குறைந்த கதிர் வர்றதும் இருக்கிறது. நமக்கு அதிகமாக தருவதற்கு அல்ல உதாரணமாக இதை காட்டுகிறான். 7 கதிர் வருதுன்னு வச்சுக்கிருங்க, ஒவ்வொரு கதிர்லையும் 100 மணிகள் இருக்குதுன்னு வச்சுக்கிருங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சி போச்சு, 700 கிடச்சி போச்சு. நீங்கள் போட்டது ஒரு தானியம், அதிலிருந்து விளைந்ததை எல்லாம் அறுவடை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு 700 கிடைக்கிறது. இதை சொல்லிவிட்டு இப்படித்தான் நன்மையை நான் அள்ளித்தரப்போகிறேன். இது ஆர்டினரி சாதாரண கணக்கு. நான் ஆடினால் சிலருக்கு இதை விட கொடுப்பேன், 1:700 மினிமம், குறைஞ்சது 1:700 தந்துடுவேன். அதை விட பார்ப்பேன் அவனுடைய கிளாஸு தூய்மை, அவனுடைய தன்மை எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவன் எப்படி அதை எதிர்கொள்கிறான் என்று பல விஷயத்தெல்லாம் பார்ப்பான். அப்படி பார்த்து விட்டு அவன் என்ன செய்கிறான் கேட்டால், இவனுக்கு 700 இல்லை 70 லட்சம் கூட கொடுக்கலாம், இவனுக்கு 7 கோடி கூட கொடுக்கலாம் என்று எல்லாம் என்ன செய்வான், நம்ம ஒரு தானியத்தை செலவு செய்தால் 7 கோடி தானியம், 7000 கோடி தானியம், குறைஞ்சபட்சம் 700 தானியம் செலவு செஞ்ச மாதிரி நமக்கு தருகிறான் என்று சொன்னால், அப்போ எந்த ரஹமத்து கூட, இங்கே உள்ள ரஹமத்து கூடவா, பிள்ளைய திறப்பிரி ரஹமத்துங்கிறோம், ஏதோ பெரிய ரஹமத்தா, செல்வம் பெரிய ரஹமத்து, ரஹமத்து தான் இந்த உலகத்தில் அவ்வளோதான் கொடுக்க முடியுங்கிறதுனால ரஹமத்தை நமக்கு தெரிகிறது. இதை விட பிரம்மாண்டமாக அல்லாஹ் தரக்கூடியதை பார்த்தீங்க, ஒவ்வொருத்தனும் கொடுக்கக்கூடிய தோட்டத்திலையும் சொர்க்கத்திலையும் ஆறுகள் ஓடுகிறது, சிறுவர்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதை படி சொர்க்கத்தை பற்றி அந்த இன்பங்களை படித்தோம்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு இப்படி கிடைக்கிறத, பெரிய ஒவ்வொருத்தன் ராஜாவாக இருப்பான். முல்கன் கபீரா, இதா ரஹித்த தாலிக்க அல்லா சொல்லி காட்டான், சம்ம ரஹித்த முல்கன் கபீரா, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பார்ப்பீங்க சொர்க்கத்தில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் தான் ராஜா. அந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவனாக ஒவ்வொருத்தனும் இருப்பான் என்று அல்லா சொல்லி காட்டும் அளவுக்கு அவனுடைய அருள் பல பல மடங்கு அதிகம். அப்போ எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் துன்யாவில் தான் அதிகமான ஆட்களுக்கு அருள் செய்கிறான். அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் கூட அளவு எங்கே கூட துன்யாவில் அவன் செய்கிற அருள் வந்து ரொம்ப குறைவு, ரொம்ப அற்பம். இந்த ஒட்டுமொத்த துன்யாவுக்கு உங்களை சக்கரவர்த்தி ஆக்கினாலும் அது ரொம்ப கம்மி. ஒட்டுமொத்த துன்யாவுக்கு நீங்கள் தான் சக்கரவர்த்தின்னு ஆக்கிட்டான்ல, அது பெருசா? அங்கே அவன் தரக்கூடிய அருளோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே, ஆனால் இது ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும், ரஹ்மான் என்பதில் எண்ணிக்கையை வைத்து பார்த்தீர்களே ஆனால் அதில் அதிகமான ஆட்களுக்கு செய்கிறான், ரஹீம்ங்கிறதுல கொஞ்சமாக செய்கிறான், கொஞ்சம் ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கவாசம் குறைவாக தானே இருப்பாங்க, நரகவாசம் அதிகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து கொடுக்குற அளவு எடுத்துக்கொட்டீர்களே ஆனால் இங்கே வந்து ஒரு லிமிட்டு, நமக்கு தான் அளவு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அளவு இல்லாமல் கொடுத்துட்டாண்டு, இதில் ரொம்ப அற்பத்தின் மறுப்பு ஒரு லிமிட்டு. அங்கே தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அளவு இல்லாமல் அள்ளித்தருகிறான் என்பதை விளக்குவதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நூறு பங்காக அல்லாஹ் வளைத்து என்ன செய்கிறான், அதை வந்து பிரித்து 99 வைத்திருக்கிறான். எதுக்கு வைத்திருக்கிறான்? கியாமத்து நாளுக்காக வைத்திருக்கிறான். அப்போ அந்த ரஹ்மானுடைய அந்த ரஹமத்தை அடைவதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும் என்பதற்காக தான் இது விளக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் என்கிற ஒரு அழகான திருப்பெயர் இருக்கிறது, ரஹீம் என்கிற ஒரு அழகான திருப்பெயர் இருக்கிறது. ரெண்டு பெயரும் ஒரே வேர்ச்சொல்லிருந்து வந்தாலும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ரஹ்மான்ங்கிறது அதிகமானவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்கிறவன் அர்த்தம், நிறைய பேர். ரஹீம் என்பது வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் பொருந்தி கொண்டவர்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய அர்த்தம். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் என்பது அற்பமான சின்ன பொருள்களை கொடுக்குறேன்னு அர்த்தம். அங்கே கொடுக்குறது எப்படி இருக்கும்னு கேட்டால் பிரம்மாண்டமாக பயங்கரமான அளவில் உள்ள ஒரு அருள்களை எல்லாம் வழங்குகிறான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு பிரித்து காட்டுறாங்க. 99 அங்கே, 1 தான் இங்கே. அந்த 1 அடைவதை, அங்கே 99 அடைவதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேணும். அதுக்கடுத்து இப்போ அல்லாஹ் அளவற்ற அருளானு வழங்கிட்டோம், நிகரற்ற அன்புடன் வழங்கிட்டோம். இந்த அல்லாஹ் அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடன் என்ற இந்த ஒரு பேசிக்கு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமையானால் அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு ஏற்படுகிறது. சும்மா எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு போனால் இன்னும் பயன் இல்லது, எல்லோரும் தான் கடவுளை நம்புகிறாங்க. நம்ம கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ் வந்து நம்ம மேலே ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப கிருபை உள்ளவன், எப்படி நம்பிட்டோம் என்று சொன்னால், அப்போ அல்லாஹுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை சரியான முறையில் புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இது மாதிரி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ பள்ளிவாசலுக்கு வெளியில், பள்ளிவாசல் சும்மா தட்டுப்பந்தல் தான், தட்டுப்பந்தல் தான் இந்த பள்ளிவாசல், அதுக்கு வெளியில் வெயில் படுற மாதிரி ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கேருந்து பார்த்தா தெரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பரில் இருந்தவங்க பேசுகிறாங்க, பள்ளிக்குள்ளையெல்லாம் மக்கள் வந்து உட்காந்துட்டாங்க, ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா நின்றுக்கிட்டே இருக்காரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த ஆள் ஏன் நிற்கிறாரு? கொஞ்ச நேரம் பார்த்தா அது ஒரு வேலைக்கு நிற்கிறாருங்கிற மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இல்லை, பர்பஸாக நிற்கிறார். அவர் பார்த்து கவனிக்கிறாங்க, நின்றுட்டே இருக்காரு, நிற்கணும்டே நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் என்னப்பா அவர் ஏன்ப்பா நிற்கிறாரு? அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவர் எல்லாம் இந்த டிக்ளேர் பண்ணிட்டு போய் நிற்கிறார், அனைவரும் பதில் சொல்கிறாங்க, அவர் டிக்ளேர் பண்ணிட்டு செய்ய போகிறேன்னு சொல்லியிருப்பார்கள் இருக்குது. அப்போ சஹாபாக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் பேர் என்ன, அபு இஸ்ராயில். அவர் எதுக்குன்னா ஒரு நேர்ச்சை பண்ணிட்டார், அவர் அல்லாவுக்காக வேண்டி நேர்ச்சை பண்ணி விட்டார். என்ன நேர்ச்சையா, நம்ம வந்து நிழலை அனுபவிப்பதே இல்லை, பகல் நேரத்தில் வெயில் தான், நிழலை அனுபவிக்கவே மாட்டேன் என்று ஒரு நேர்ச்சை பண்ணிட்டாராம். அது மாதிரி வந்து பேசவே மாட்டேன், அவர்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறார், எது கேட்டாலும் பேச மாட்டேன்னு ஒரு நேரம் செஞ்சிட்டார். நோன்பு வைப்பேன் நேர்ச்சை பண்ணிட்டார், நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன், எவனிடத்துலையும் பேச மாட்டேன், வெயிலில் வந்து நிழலை அனுபவிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த அளவுக்கு உட்கார வச்சுருவாங்க, முருகு புள்ளியத்தை கள்ளம், அந்த அளவு பேச சொல்லு, உள்ளே வந்து உட்கார சொல்லு. இவர் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையில்லை, அல்லாவுக்காக செய்யணும், அல்லாவுக்கு செய்யறேன், உன்னை வேதனைப்படுத்திக்கிறத விரும்பின அல்லாவா? அவன் அளவற்ற அருளாளன் என்பது விளக்கம் இது. அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கும் பொழுது நீ போய் வெயிலில் நிற்கணும்னு இப்படி விரும்புவான், நீ ஊம மாதிரி பேசாமல் விரும்புவான், நோன்பு வைக்கிறாது செய்யட்டும், நோன்புங்கிறது கெட்டது கிடையாது, விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்து நல்லதுன்னு சொல்கிறார்கள். நோன்பு என்பது மனிதனை கேடு தரக்கூடியது கிடையாது, அதனால் அளப்பரிய நன்மை இருக்குன்னு இன்றைய உலகத்தில் ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய ஒரு கடமை அல்ல ஆக்கியிருக்கானே தவிர, நம்மளை கஷ்டப்படுத்துகிறானா கஷ்டப்படுத்தலை. இதெல்லாம் எதனால் வருதுன்னு கேட்டால் இந்த அளவற்ற அருளான விலங்குகள் இப்படி நம்மளை படைச்சு அல்லது விரும்புவான் அப்படி நினைக்கணும். நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இவ்வளோ கருணையும் செய்கிறான், நம்ம கேட்காமலே எல்லாத்தையும் தந்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் வந்து நீ போய் நெருப்பு கொடுக்கணும்னு சொல்லுவானா, நீ போய் வெயில் நின்றுன்னு சொல்லுவானா, அப்படி சொல்லவே மாட்டான். இப்படி விளங்கினார்களே ஆனால் இதை செய்வார்களா? இன்னைக்கு கடவுளை நம்புகிறோங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, ஈட்டியால் குத்திக்கிறாங்க, காயப்படுத்திக்கிறாங்க, சவுக்கால் அடிச்சுக்கிறாங்க, கத்தியால் கிழிச்சிக்கிறாங்க, எல்லாம் கடவுளுக்கு இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்று பலரும் செய்கிறது பார்க்குறோம். இதுக்கு பேசிக் என்ன? அல்லாவை புரிஞ்ச அளவுக்கு ரஹமான புரியலை, அல்லாவை புரிஞ்ச அளவுக்கு ரஹீமை புரியலை. அட யாருக்கடா செய்கிறவன் ரஹீமுடா, மனுஷன்டா என்ன செய்வான், தனக்காவன் இப்படிலாம் செய்வது விரும்புவானுவோ, தீ குடித்தா சந்தோஷப்படுவானுவோ. ஒரு தலைவன் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டவனா தொண்டன் தீ குடிச்சான்னு வைங்க, வெளியில் கண்டிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், ஆ நமக்கு பெருமை, நமக்காவண்டி உசுறு விடுறவனாம் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உதவிலாம் செய்கிறான். கண்டிக்கிறனா தான் வெறுக்கணும், அவன் குடும்பத்தை தேடி போகிறது, உதவி பணம் செய்கிறது, இது மாதிரி நல்லா சாகுங்கடான்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதன் வந்து இதை விரும்புகிறானே ரப்புல் ஆலமீன் அப்படியா, அவன் அளவு இல்லாத அருளாளனாக இருக்கிறான், அவன் விரும்பவே மாட்டான். அவர் ஒரு வயசான ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கிறார், எப்படி போகிறாரு, அவருக்கு நடக்க முடியலை, ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு பிள்ளைகளை தோளில் கையை போட்டு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க, கஷ்டப்பட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டு அவங்களுடைய பேலன்ஸில் தான் நவுண்டு போகிறாரு. என்னப்பா விஷயம், அவர் ஹஜ்ஜிக்கு போகிறாரு, ஹஜ்ஜிக்கு போகிறவை நடக்கவே இல்லை, இப்படி போகிறார் அவர், அவர் முதல்ல உட்காந்து வாகனத்துக்கு போகிறவை வாகனத்தில் ஏறி போகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை ரகையை சொல்கிறாங்க. இவரையும் அதை செஞ்சார். அவர் அளவற்ற அளவு இப்படி செல்ல விரும்புவானா, நடந்து போக ஏறணும்னா நடந்து போக பிரச்சனை இல்லை, உனக்கு ஏறலை, நடந்து போகிறேன்னு நேர்ச்சை பண்ணியிருந்தாலும் இப்போ தேவையில்லை, உனக்கு முடியாது, உனக்கு நடக்க முடியலை, ஒன்று அடுத்தவன் தோளில் வச்சு காலை இழுத்துக்கிட்டே போகிறது வந்து இது அல்ல விரும்புவானா, விரும்பினவன் ரகமானவன், அவன் ரஹீமாக இருப்பானா, அவன் அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்புடையவனாக இருப்பானே ஆனால் இதை வந்து அல்லாஹ் செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான், அவன் விளங்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிறதுக்கெல்லாம் என்ன எதனுடைய விளக்கமாக இருக்கிறது, ரஹ்மான் ரஹீமுடைய விளக்கமாக இருக்குது. இந்த ரஹ்மான் ரஹீமுக்கு இன்னும் பல விளக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம், அது அடுத்தடுத்த வரங்களில் பார்க்கலாம்.